Cours numéro 16. Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wa salatu wa salam ala nabiyyina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Akhadna ams al-qira'ah wara al-imam fi al-jahriya. Ay, la récitation derrière l'imam. Est-ce qu'il récite la Fatiha am la fi al-jahriya, dans les prières ou dans les salats à voix haute? On a cité trois avis via Hadil Mas'ala. Qui c'est qui résume les trois avis avant qu'on rentre dans les détails? La yaqra al-ma'moum mutlaqan. Ahsan, que ce soit fi salat al-jahriya ou al-sirriya. Aïe, al-ma'moum il récite pas le Fatiha. Que ce soit fi salat al-dhuhr ou al-subh ou al-jumu'ah ou al-isha, la yaqra mutlaqan. القول الثاني أن المأموم يقرأ بالفاتحة مطلقا سواء سرية سواء واضح أو جهرية فالمأموم يقرأ القول الثالث لتخوازم قول أحسنت وفي السرية يقرأ هذا لتخوازم قول التفصيل لا يقرأ في الجهرية لأن الإمام غسيت ويقرأ في السرية لأن النبي صلى الله عليه وسلم قال لا صلاة لمن لم يقرأ بفاتحة الكتاب الأقرب والله تعالى أعلم أن المأموم لا يقرأ في الجهرية من أفضل من تكلم بهذه المسألة وشرحها الإمام شيخ الإسلام ابن تيمية رحمه الله في الفتاوى هذه المسألة ليس سهلة نونا سيتانا بيخشي فقط في الحقيقة تحتاج إلى بحث أكثر. Ceux qui manquent des cours pour une raison quelconque, qui rattrapent les cours, ya jamaa. Yanna, t'as une excuse pour manquer un cours, lakin rattrapez les cours. Et les frères qui assistent, Allah il leur facilite, ils manquent pas beaucoup de cours, ils patientent avec les frères qui ont des raisons. Enfin, s'ils demandent de rattraper, isbir ma'a, t'as du hajj. Et résume-lui. Un résumé, yakfi. Avec les références, yakfi. قال الإمام الألباني رحمه الله وجوب القراءة في السرية. Ce chapitre qui cite l'un sur l'Albani complète le précédent. Le précédent c'est toujours le Jahriya. On a vu qu'il y a un khilaf kabir بين أهل العلم. أما الآن il va montrer في السرية. مثلا في صلاة الظهر. L'imam il récite pas à voix haute. Est-ce que tu récites الفاتحة et est-ce que tu récites شيء من القرآن؟ قال رحمه الله وأما في السرية فقد أقرهم على القراءة فيها أما في السرية فإغسد dans les deux premières ركعة إغسد الفاتحة et une autre سورة et dans les deux dernières on verra يقتصر على الفاتحة et s'y rajoute de temps en temps فلا بأس هذا فقال جابر كنا نقرأ في الظهر والعصر قال خلف الإمام في الركعتين الأوليين بفاتحة الكتاب والسورة وفي الأخرين بفاتحة الكتاب. Il y a plusieurs hadiths qui vont dans ce sens. أنهم récitaient الفاتحة plus une sourate dans les deux premières ركعة. Et si c'est une salat à 4 ou à 3 ركعة, dans la dernière ou les deux dernières, ils récitaient que فاتحة الكتاب. هذا c'est واضح. قال وإنما أنكر التشويش عليه بها وذلك حين صلى الظهر بأصحابه فقال أيكم قرأ سبح اسم ربك الأعلى فقال رجل أنا ولم أرد بها إلا الخير فقال قد عرفت أو قد عرفت أن رجلا خالجنيها ينظر استكلمة خالجنيها أي ينازعني فيها لكن ينظر الضبط كانوا خالجنيها قال في الحاشية الخلج الجدع والنزع نعم فكم لحديث كنا بيها أي l'imam il récite à voix haute ou à voix basse et un autre sa voix elle gêne l'imam ça montre al-ma'moum yaqra bis-sirriya dans tous les cas le qawl qui dit qu'il récite Fatiha ou le qawl qui dit qu'il récite يعني في السرية les deux cas il récite يعني سرا ولا يشوش على الامام او على اخيه قال وفي حديث آخر كانوا يقرؤون خلف النبي صلى الله عليه وسلم فيجهرون به فقال خلطتم علي القرآن le premier hadith il est في مسلم et le deuxième il est في البخاري جزء القراءة قال إن وقال إن المصلي ينادي ربه فلينظر بما ينادي به ولا يجهر بعضكم على بعض بالقرآن. Tout ça, ça montre Anna, tu lèves pas la voix. Quand tu pries derrière l'imam, ou là aussi tu récites, tu lèves pas la voix. Et la prière en commun, toujours derrière l'imam, kadhalik, tu gênes pas ton frère qui prie à ta droite ou à ta gauche, ou devant toi ou derrière toi. Enfin, voilà où celui qui récite, sirriyan, il lève pas la voix. Wa huna tanbih sur al-qira'a bis-sirr ou sirran. Anna ba'd al-nas, ils font une erreur, annahum, ils bougent pas les lèvres et la langue. Hadi, c'est pas une qira'a. Lianna hadha fi qalbik fi nafsik, ça s'appelle pas qira'a. النبي صلى الله عليه وسلم قال لا صلاة لمن لم يقرأ بفاتحة الكتاب. فأنت مثلا في الظهر سواجب عليك تغسل الفاتحة que tu sois seul ou que tu sois l'imam ou derrière l'imam. On a vu le khilaf sur les salats à voix haute. الآن on est à voix basse. لكن بعض الناس ils font une erreur, ils ne bougent pas les lèvres, ils ne bougent pas la langue. C'est pas une قراءة, c'est pas une lecture. هذا يخشى من بطلان صلاته إلا si c'est un jahil, il a personne lui a montré. لأن القراءة القراءة لغة وشرعا سأختكلي bouger les lèvres, la langue. ولو تغسيت à voix basse. أما بعض الناس tu le vois, il bouge rien, sa bouche elle est fermée et il récite dans son cœur. C'est pas une قراءة. هذا c'est un خطأ. أقل السر tu bouges tes lèvres et ta langue. والدليل على هذا, on avait vu un hadith auparavant, Anna Sahaba, il reconnaissait la lecture du prophète sallallahu alayhi wa sallam, sa barbe qui bougeait. A la chaque Anna Nabi sallallahu alayhi wa sallam, même Fussiriya, il bougeait sa langue et ses lèvres. A Sahaba, il reconnaissait sa lecture, sa barbe elle bougeait. Wa kana yaqul sallallahu alayhi wa sallam, man qara'a harfan min kitabillah falahu bihi hasana. Wal hasana bi ashri amthaliha, la aqul alif lam mim harf, ولكن ألف حرف ولام حرف وميم حرف. عن ابن مسعود رضي الله عنه إلى نبه الشيخ الألباني في الحاشية أن حديث من قرأ خلف الإمام ملئ فمه أو فوه أي فمه نار فموضوع. يعني حديث أن celui qui récite derrière l'imam حتى quand il récite à voix basse فملئ فمه نارا أي sa bouche elle sera remplie de feu. هذا c'est un hadith موضوع. Cheikh Al-Albani l'a cité pour te montrer أن à voix basse tu récites. أما Cheikh Al-Albani il a conclu avec هذا الحديث pour montrer le ajr. Pour chaque lettre 10 hasanat. على كل حال ce bab il va avec le premier, avec le précédent. أن في السرية il récite. فالآن on a deux cas, صلاة الجهرية وصلاة السرية. ففي الجهرية tu récites à voix haute si tu es l'imam ou tu es munfarid. Amma al-ma'moum, il ne récite pas à voix haute bil-ittifaq. Le khilaf, est-ce qu'il récite à voix basse amla? On a vu al-aqrab, c'est qu'il ne récite pas à voix basse. Il écoute l'imam. Hada ma yata'alaq bil-jahriya. Al-sirriya, al-imam ou al-ma'moum ou al-munfarid, dans tous les cas, ils récitent tous à voix basse. Hada al-khulasa. Hada khulasa al-mas'ala. Qala rahimahu Allah. التأمين وجهر الإمام به. التأمين c'est le fait de dire آمين. ومعنى آمين, quand on dit آمين معناها اللهم استجب, c'est un دعاء. Tu demandes à Allah subhanahu wa ta'ala أن يستجب لك, أي qui t'exauce l'invocation que tu as fait في الفاتحة. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. Tu dis آمين اللهم استجب. يا رب exauce-moi cette invocation que je viens de faire. هذا آمين. قال شيخ الألباني وجهر الإمام به. هذا من السنة. وجهر الإمام به أي في الجهرية. أما في صلاة السرية فلا شك أن تطبق الفاتحة من باب أولى تطبق الآمين. قال رحمه الله ثم كان صلى الله عليه وسلم إذا انتهى من قراءة الفاتحة قال آمين يجهر ويمد بها صوته أي إلا بخلوف. قال وكان يأمر المقتدين بالتأمين بعيد تأمين الإمام فيقول إذا قال الإمام غير المغضوب عليهم ولا الضالين فقولوا آمين إن الملائكة تقول آمين، والملائكة وفي لفظ آخر إذا قال أحدكم في صلاة آمين والملائكة في السماء آمين فوافق أحدهما الآخر غفر له ما تقدم من ذنبه. الحديث اللي في الصحيحين متفق عليه. هذا صمت فضل لبين فدق آمين، لأن l'imam quand il dit amin, al-malaïka ils disent amin. Et si toi ton amin il correspond avec le ta'min des malaïka, c'est une cause pour qu'Allah te pardonne tes péchés. Ghufira lahu ma taqaddama min dhanbi. Fa min asbab ghufran ad-dhunub al-shukr kathira minha, que la personne son ta'min il coïncide avec le ta'min des malaïka. Qala wa fi hadith akhar fa qulu amin yujibkum Allah, ay ad-du'a. قال وكان يقول ما حسدتكم اليهود على الشيء ما حسدتكم على السلام والتأمين خلف الإمام. Le deuxième hadith il est في مسلم، et le troisième il est في الأدب المفرد للإمام البخاري، et il est صحيح. هذا باب التأمين. Il y a plusieurs مسائل qu'on va voir بإذن الله الآن. أولا حكم التأمين. قال شيخ الألباني التأمين وجهر الإمام به. ثم إلى ستر أدلة. أن التأمين لفدق آمين سمستحب من سنن الصلاة. قال ابن رجب رحمه الله دل هذا الحديث، أي لحديث كلاسيتي شغل الألباني في فضل التأمين، على أن الإمام والمأمومين يؤمنون جميعا، وهذا قول جمهور أهل العلم. فتح الباري لابن رجب سي قول جمهور أهل العلم. La plupart des savants ils sont d'avis que le fait de dire amin c'est mustahab, c'est recommandé. قد يقول قائل هنا امر اذا قال الامام غير المغضوب عليهم ولا الضالين فقولوا امين. Pourquoi on n'a pas dit bil wujub alors qu'il y a un amr فقولوا امين. Dites amin. C'est un amr, c'est un ordre. فلماذا on ne dit pas que c'est obligatoire؟ احسنت. النبي صلى الله عليه وسلم لم يامر المسيء في صلاته. Celui qui s'est trompé dans sa salat, le Nabi sallallahu alayhi wa sallam, il lui a appris, il lui a montré à faire salat. Ce hadith, c'est la base. Là, chaque ça serait une obligation, il lui aurait montré. Il lui aurait dit, quand tu récites le Fatiha, tu dis Amin. Bihada, ça nous montre que c'est mustahab. Al-An, est-ce qu'on le récite à voix haute ou à voix basse? Al-Sawab, comme il a dit Al-Shir al-Albani, Al-Jahr, qala Al-Sawab, الشيخ الألباني وقال التأمين وجهر الإمام به. فالصواب الجهر، أن يجهر بها الإمام ومن خلفه وكذلك المنفرد. الشيخ الألباني لا سيتي دي أدلة فقولوا آمين. إذا نوت حديث لا بسيت الشيخ الألباني في الصحيحين لأوضح أن النبي صلى الله عليه وسلم قال إذا قال الإمام آمين فقولوا آمين. سموت كل إمام الذي أنت تبقى savoir si l'imam il l'a dit illa parce qu'il le récite à voix haute. إذا قال الإمام أمين فقولوا أمين. لا شك que ça va être à voix haute. حتى أنت tu sais quand est-ce que l'imam dit أمين, tu dis أمين معه. أما ça serait à voix basse, tu pourrais pas faire en même temps que l'imam. تصور أنت أن الإمام يرسيت ثم يستطيع، on sait pas quand est-ce qu'il dit أمين. Tu pourras pas أنت dire أمين en même temps que lui. كذلك حديث وائل بن حجر رضي الله عنه في سنن أبي داود والترمذي قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا قرأ ولا الضالين قال آمين. سموت كل إمام والمنفرد يدي آمين، لأن النبي صلى الله عليه وسلم إمام كنت بقيت تسأل كذلك. قال ورفع بها صوته. الإسناد الصحيح هذا الحديث يمنطق أن النبي صلى الله عليه وسلم يدي آمين ورفع بها صوته. سموتخ أن النبي صلى الله عليه وسلم يدي بالأبو. هذا on répète في الجهرية quand tu récites à voix haute Al-Fatiha. أما si tu récites à voix basse, c'est à voix basse. وقال عطا رحمه الله لقد كنت أسمع الأئمة يقولون على إثر أم القرآن أي بعد الفاتحة آمين هم أنفسهم ومن ورائهم ومن وراءهم حتى إن للمسجد للجة. هذا في زمن السلف c'était معروف. عطا ينقل أن على غبوك لأئمة il disait amin à voix haute et ceux qui prient derrière eux hatta ça faisait un bruit vers le masjid. Ça montre que ça voix haute pour l'imam et ceux qui sont derrière. Wa amal al muslimin ila hada wa lillahi al hamd wal minnah. Al an fi ghalib al masajid fi الجهرية الإمام يدي آمين أبو عود ceux qui prient derrière lui disent آمين أبو عود حتى تنطن ce bruit وهذا سمن عمل السلف رضي الله عنهم متى يقول آمين فبعض الناس يديز avant l'imam l'imam يدي ولا الضالين يديز آمين هذا c'est un خطأ لأن tu dois dire en même temps que l'imam. Peut-être que l'imam il va pas le dire directement après wala dhallin. Peut-être qu'il va tousser. Peut-être qu'il va reprendre son souffle. Anta t'attends que l'imam il commence amin, tu dis avec lui. Ba'd an-nas, ils font un autre khata, ils le disent bien après. L'imam il dit wala dhallin amin, eux après ils disent amin. Hada la. Yana al-mala'ika ils disent en même temps que l'imam. Anta tu dois dire en même temps que hatta t'as le ajr. Al-sawab أن المنفرد أو المأموم كبخي دغى الإمام يدي أو ممتنك الإمام قال فإذا قال الإمام غير المغضوب عليهم ولا الضالين فقولوا آمين فإن الملائكة تقول آمين هنا دي لوت حديث إذا أمن الإمام فأمنوا أو إذا قال الإمام آمين فقولوا آمين هذا صمت أن تدي أو ممتنك الإمام قال ابن رجب رحمه الله في الفتح ويكون تأمين المأمومين أما celui qui prie tout seul أو الإمام فأبخي ولا الضالين يدي آمين لا لا إشكال في هذا ولو s'il attend une seconde, deux secondes il respire لا لا بس ما في شيء l'essentiel يدي après le fatiha أما الآن on est le مأموم et il a un imam est-ce qu'il le dit avant pendant ou après قال ويكون تأمين المأمومين مع تأمين الإمام لا قبله ولا بعده ni avant ni après La chaque anna pour dire en même temps, tu dois laisser débuter. Et en général, si l'imam, il le dit toujours, il n'y a au même moment, fa'anta, tu sauras quand est-ce qu'il le dit. Fa'taqul amin. Lakin ahyana, nahnu, on se précipite. Et l'imam, il prend son souffle, imma, il tousse, et on le devance. Hada la yambari. Ou l'imam, il laisse quelques secondes. Wala dhalin, il dit amin. Fa'anta, t'attends et tu dis en même temps que lui. Hadi yas sunnah, wallahu a'lam. قال الإمام الألباني رحمه الله التأمين هنا كلام في الحاشية قال تأمين المتقدمين وراء الإمام يكون جهرا ومقرونا مع تأمين الإمام مقرونا أي أمنتم لا يسبقونه به كما يفعل جماهير المصلين صحيح la plupart des مصلين ils le devancent Dès qu'il finit wala dhalin, ils disent amin. Rubbama l'imam, il n'a pas commencé. Qala, wa la yata'akharun an. Hada huwa alladhi tarajjaha indi akhiran. Ça montre que Cheikh l'Albani, il a changé d'avis. Il avait un autre qawl. Wa akhir kalamihi, wallahu alam, c'est hada. Annahu, tu le dis en même temps. Il a un autre kalam, Cheikh l'Albani, où il précise, t'attends le alif du amin. Lianna en même temps, Si je te dis, Matalan, dis le même mot que moi en même temps, lâche que tu dois attendre que je commence. Il y en a peut-être que tu vas me devancer. Enfin, t'attends, Matalan, je dis A, vous dites Amin. Là, on saura en même temps. Amma, si tu n'attends pas la première lettre, Rubbama, tu le diras avant. Wahada ladi yahsul kathiran. Wahada wallahu a'lam. Mas'ala kadhalik ta'lamoun fi anizah. Bah, l'ulama, ils disent après, wa as-sawab, c'est hada en même temps que l'imam. Si l'imam ne l'a dit pas, بعض الأئمة ne disent pas Amin, c'est un خطأ. النبي صلى الله عليه وسلم قال إذا أمن الإمام أو إذا قال الإمام آمين. Si l'imam ne dit pas Amin, qu'est-ce qu'on fait? On dit Amin. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.